ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதினிலே மூச்சு காற்றை மொத்தம் திருடி போனாயதனாலே ஓடும் நதியில் இலையை போலே நாட்கள் நகர்கிறதே இலையின் மீது நிலவின் மொழியோ சூடாய் பொழிகிறதே காற்றை மொத்தம் திருடி போனாயதனாலே போனாயதனாலே போனாயதனாலே எதனாலே நீ கடவுள் விடுவன்றாத ஓடி காற்றை மொத்தம் திருடி போனாயதனாலே சூடாய் பொழிகிறதே